I never use this Dandanaga. Anna, you are putting a brand for me, Dandanaga. Dandanaga, naka, naka, naka, Dandanaga, naka. Dandanaga, naka, naka, naka, Dandanaga, naka. Yenga thala tiya re, sentiment la tar mare. மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையால பண்ண சொன்னாரு மச்சாங்க தாண்டா தல நின்னாரே தண்டனகா நக சைட்டடிக்க சைட்டடிக்க ஆசமச்சி மேரேஜ் பண்ணனு காதலிச்சு யாரு யவுருன்னு தெரியாம லவ் அண்ணுண்ட மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம கிடைச்சிட தண்டன காட்டன கா தண்டன காட்டன கா.